வா என் பக்கத்துல வரியாமா, வந்து முத்தாதல் அழைக்க வா, உன்னை தூக்கிட்டு போக வா, என் அருகில வா வா வா. உன்னை பார்த்ததும் விழுந்துட்டனா, ஒரு காதல் குளியலதான், என் உலகமே சுத்துதுதான், அடி சுத்துது சுத்துது வா. என் பக்கத்துல வரியாமா, வந்து முத்தாதல் அழைக்க வா, உன்னை தூக்கிட்டு போக வா, என் அருகில வா வா வா. உன்னை பார்த்ததும் விழுந்துட்டனா, ஒரு காதல் குளியலதான், என் உலகமே சுத்துதுதான், அடி சுத்துது சுத்துதுதான். அவ என்னதான் பாக்குறா, ஹே கண்ணால பேசுறா, ஒன்னு சொல்லாம போறிய, முன்னால போலனா பின்னால வரவா. அவ என்னதான் பாக்குறா, ஹே கண்ணால பேசுறா, ஒன்னு சொல்லாம போறிய, முன்னால போலனா பின்னால வரவா. என்ன நம்ம கண்ணம்மா, நீயும் காத்து விட்டு போறியா, கதை கடிதம் உனக்கு டைமண்ட் இல்ல தரவா, சொல்லு புள்ள என்ன பண்ண வாங்கி தர, என்ன நம்ம புடிக்கும் லிஸ்ட் போட்டு தரியா, புத்தமோட பரிசா இதாலியோ பரிசா, பிளாக் நிக்கதியா, சில்லுன்னு காற்று அடிக்குது குளிரு, உன்னை பத்தி நினைக்க கீழ் போட்டி ஃபுல்லா ஷிவரு, ஏ ஷிவரு. ஓ யோ கண்ணம்மா, யா மனசுல இருக்குது என்னம்மா, கொஞ்சம் சொல்லுமா, உன் கூட்டுக்கு சாவி தாரியா, நான் கூட்டிட்டு போற வாரியா. விழுந்துட்டனா, ஒரு காதல் குளியலதான், என் உலகமே சுத்துதுதான், அடி சுத்துது சுத்துதுதான். கண்ணால பேசுற, ஒன்னு சொல்லாம போறிய, முன்னால போல நான் பின்னால வரவா. என்னோட பேசி என்ன தாய்க்கும், நமக்கு நடக்கணும் இங்க திருமணம் வேணாம் என்று சொல்லாத, வெடிக்கிறது மண்ட வெள்ளி கொலுசு காலுக்கு மடி விட வந்த எனக்கு பிடிக்கும் அடி. என் பக்கத்து வரியாமா, வந்து முத்தாதல் அழைக்க வா, உன்னை தூக்கிட்டு போக வா, என் அருகில வா வா வா. உன்னை பார்த்ததும் விழுந்துட்டனா, ஒரு காதல் குளியலதான், என் உலகமே சுத்துதுதான், அடி சுத்துது சுத்துதுதான். அவ என்னதான் பாக்குறா, ஹே கண்ணால பேசுற, ஒன்னு சொல்லாம போறிய, முன்னால போலனா பின்னால வரவா. அவ என்னதான் பாக்குறா, ஹே கண்ணால பேசுற, ஒன்னு சொல்லாம போறிய, முன்னால போனனா பின்னால வரவா. மச்சி அவ பம்ப கிளார் கியூ அச்சு உத்ரண்ட் கப் கிர் ஒன்னு சொல்லாம போறிய, முன்னால போனனா பின்னால வரவா. மூக்குத்தி மின்னலே, தந்தாளி சித்தலே, வருவது விக்கலே, லாலு லாலு லாலே லேலே, கிட்டவது அதிசயம் நீ, பேபி கேர்ள் பக்கத்தில் மென்னப்பட்ட பட்ட வரியாமா, வந்து முத்தாதல் அழைக்க வா, உன்னை தூக்கிட்டு போக வா, என் அருகில வா வா வா. உன்னை பார்த்தது விழுந்துட்டனா, ஒரு காதல் குளியலதான், என் உலகமே சுத்துதுதான், அடி சுத்துது சுத்துதுதான். அவ என்னதான் பாக்குறா, ஹே கண்ணால பேசுற, ஒன்னு சொல்லாம போறிய, முன்னால போலனா பின்னால வரவா. அவ என்னதான் பாக்குறா, ஹே கண்ணால பேசுற, ஒன்னு சொல்லாம போறிய, முன்னால போனனா பின்னால வரவா.